ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ச தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரயுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ட மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேனு பரகாலைதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரஸ் சித்தம் அத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனி கலிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இதுக்கு முன்னாடி பாசுரத்துல கிருஷ்ணனை எழுந்து வாரும் அப்படின்னு எழுப்பி சிம்மாசனத்துல அமரணும் அப்படின்னு வேண்டினான். அவனோட நடை அழகுல அப்படியே பிரமிச்சு போய் திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணான். இப்போ சிம்மாசனத்துல கிருஷ்ணன் வந்து அமர்ந்த உடனே அவனுடைய அந்த கம்பீர சேவைய சேவிச்சுட்டு அவனோட அவதார ரகசியத்தை புகழ்ந்து பாடுறா இந்த பாசுரத்துல. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஒருத்தி மகனாய் அப்படின்னு ஆரம்பிச்சார். திருவின் வடிவுக்கும் தேவகி நங்கைக்கு அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சிருக்க தேவரூபிணியாம் தேவகி அப்படின்னு அவளை கொண்டாடுறான். அப்பேற்பட்ட அந்த தேவகியானவள் எம்பெருமானை நமக்கு கொடுத்தவோ யார் ஒருத்தர் பெருமாளை நமக்கு புரியறா மாதிரி நமக்கு கொடுக்கறாளோ நமக்கு சொல்லி கொடுக்கறாளோ நமக்கு காமிச்சு கொடுக்கறாளோ நமக்கு விளக்கி கொடுக்கறாளோ அவா நம்மளுடைய ஆச்சாரியஸ்தானம். ஆக தேவகியானவள் பெருமாளை நமக்கு கொடுத்ததுனால நமக்கு தேவகியானவள் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்காங்கிறதுனால பவ்யமா அவளோட பேரை சொல்லாம ஒருத்தி அப்படின்னு மட்டும் சாய்ச்சிருக்கான்னு ஒரு வியாக்கியானம். அதனால ஒருத்தி மகனாய் நம்ம எல்லாரையும் யார் படைச்சா அப்படின்னா பிரம்மா தான் நம்மள எல்லாம் படைச்சார். ஏன்னா அந்த படைப்பு தொழில்ன்றது பெருமாள் பிரம்மா கிட்டதான் கொடுத்து வச்சிருக்க. அதனால பிரம்மா தான் நம்மள எல்லாம் படைச்சார். அதனால நம்ம எல்லாருமே ஒருவனால் படைக்கப்பட்டோம், ஒருவனால் பிறந்தோம். ஆனா கிருஷ்ணன் மட்டும்தான் தன்னுடைய இஷ்டப்படி ஒருத்தியால் பிறந்தான் அப்படிங்கறதுனால ஒருத்தி மகனாய் அப்படின்னு சாய்ச்சான். பூலோகத்துல எத்தனையோ பேர் இருந்தா ஆனா இந்த தேவகிதான் வேணும்னு கிருஷ்ணனால தேர்ந்தெடுக்கப்பட்டவோ இவ மட்டும்தான் அப்படிங்கறதுனால ஒருத்தி மகனாய் அந்த ஒருத்தி இவதான் இவளதான் கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்தாருங்கிறதுனால ஒருத்தி மகனாய். ஏன்னா வசுதேவருக்கு மொத்தம் ஏழு மனைவிகள், அத்தனை பேருமே அக்கா தங்கைகள். அவ ஏழு பேருமே ஆகன்ற ஒரு ராஜா, அவருக்கு தேவகன் உக்ரசேனன்னு ரெண்டு பிள்ளை, அந்த தேவகனுக்கு தேவவான், உபதேவன், சகதேவன், தேவரக்ஷிதன்னு நாலு புள்ள. விருகதேவா, உபதேவா, தேவரக்ஷிதா, ஸ்ரீதேவா, சாந்தி தேவா, சகதேவா, தேவகி அப்படின்னு ஏழு பொண்ணு, நாலு புள்ள ஏழு பொண்ணு அவருக்கு. இந்த ஏழு பொண்ணையுமே வசுதேவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அந்த தேவகன். அதனால இவ ஏழு பேருமே வந்து வசுதேவரோட மனைவிதான். ஆனா பெருமாள் வந்து இத்தனை பேர்ல இவ ஒருத்தியதான் தேர்ந்தெடுத்தது, தேவகின்ற ஒருத்தியதான் தேர்ந்தெடுத்ததுனால ஒருத்தி மகனாய் அப்படின்னு சாய்ச்சார். அடுத்தது பிறந்து அப்படின்னா, பகூனிமே வியதீதானி ஜென்மானி தவ சார்ஜுன அப்படின்னார் கிருஷ்ணர் பகவத்கீதையில. அதாவது அர்ஜுனா, உன்ன மாதிரி நானும் பல பிறவிகள் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் கர்மத்தால பிறக்கிறோம், ஆனா பெருமாள் மட்டும் சங்கல்பத்தால பிறக்கிறார். நம்மளுக்கு இந்த கர்மம் அப்படிங்கிற அந்த பாவ புண்ணியத்தோட கணக்கோட விளைவா நம்ம எல்லாம் பிறக்கிறோம். அதனால நம்ம எல்லாம் கர்மத்தால பிறக்கிறோம், ஆனா பெருமாள் தன்னோட சங்கல்பத்தால பிறக்கிறார். பிறக்கணும்னு அவர் நினைக்கிறார், அதனால அவர் பிறக்கிறார். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்வா, பிறப்பே இல்லாதவன் பலபடியாக பிறக்கிறான் அப்படின்வா. ஆனா என்னன்னா, நம்ம பிறப்புக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. நம் சுவாமி அழகா அது சாய்ப்பர், வந்தன போல் வருவனவும் அனந்தமாகி மாளாத துயர் தரு வல்வினை நெருப்புக்கு இந்தனமாய் எண்ணிறந்த காலமெல்லாம் இன்னமும் இப்பவக்குழிக்கே இழியா வண்ணம்னு. வந்தன போல் வருவனவும், இது வரைக்கும் எத்தனை லட்சம் தடவை நம்ம பிறந்திருக்கோம் தெரியாது, வருவனவும் இனிமே பிறக்க போறோம் தெரியாது, அனந்தமாகி லிமிட்லெஸ்ங்கிற அதுக்கு ஒரு கணக்கே கிடையாது, அனந்தமாக எப்படியே வந்துட்டே இருக்கு. மாளாத துயர் தரு வல்வினை நெருப்புக்கு இந்த நம்மை, வல்வினையினால நம்ம திருப்பி திருப்பி பிறந்துட்டே இருக்கும். எண்ணிறந்த காலமெல்லாம் இன்னமும் இப்பவக்குழிக்க, இதுலயேதான் வந்து பிறந்துட்டு இருக்கும். ஆக நம்மளோட பிறப்புன்றது எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஆனா பெருமாளோட பிறப்புன்றது எப்படி அப்படின்னா, அவர் சங்கல்பத்தால பிறக்கிறார். நம்ம ஒரு தடவை இந்த பூலோகத்துல வந்து விழுந்துட்டோம்னா, இங்கேயே புழு பூச்சியிலேந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ஜென்மங்கள் இங்கேயே இருக்கும், பூலோகத்தை விட்டே நம்ம போறதில்ல. இதுக்காக பெரியவா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா, உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு பல முழுக்கு அப்படின்வா. அதாவது என்னன்னா, இப்ப கணத்துல வந்து ஒரு ஒரு வெள்ளி சொம்ப போட்டுட்டோம் அப்படின்னா, தெரியாம அது விழுந்துருத்து, அந்த கணத்துக்குள்ள அந்த சொம்பு விழுந்துருத்துன்னா, அந்த சொம்போட உரிமையாளர் என்ன பண்ணுவார், அதை எடுக்கிறேன்ட்டு கணத்துல குதிச்சு முதல்ல குனிஞ்சு தேடி ஒரு ஒரு ஒரு வஸ்துவை கையில் எடுப்பார். அது என்னன்னு பார்த்தா, அது போன வருஷம் நம்ம போட்ட பித்தளை குடமா இருக்கும், அந்த குடத்தை எடுத்து தனியா எடுத்து வைப்பார். திருப்பி இன்னொரு தடவை தேடுவார் இந்த சொம்பு கிடைக்கிறதான்னு. அது நமக்கு அங்க இருந்து அந்த சோப்பு டப்பா திருமண் புட்டியிலேருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சு திருப்பி திருப்பி அவர் முழுகி முழுகி எழுந்து எழுந்து இத்தனை தடவை பண்ணாலும் கடைசியா அந்த இப்ப விழுந்த சொம்பு கிடைக்கும் நமக்கு, அந்த வெள்ளி சொம்பு கிடைக்கும். ஆக வெள்ளி சொம்பு ஒரே ஒரு தடவை தான் கணத்துக்குள்ள விழுந்தது, அது வெள்ள வர்றதுக்கு பலகாலம் ஆறுது. ஆனா இதை எடுக்கிறேன்னு அந்த உரிமையாளர் குனிஞ்சு குனிஞ்சு அந்த தண்ணியில முழுகி முழுகி எடுத்தாரே, அவர் எத்தனை தடவை முழுகி எடுத்தாலும் கையில ஏதோ ஒன்னு அவருக்கு கிடைச்சுட்டே இருக்கு. ஆக அந்த உரிமையாளர் தான் பெருமாள். இந்த சம்சாரம்ன்ற கணருக்குள்ள, இந்த பூலோகம்ன்ற கணத்துல வந்து நம்ம விழுந்துட்டோம், அதுலயே கிடக்குறோம். எவ்வளோ நாளானாலும் அதுலயே கிடக்குறோம், பாசி அப்படியே படியற அளவுக்கு அதுலயே இருக்கும். போன வருஷம் விழுந்த சொம்பு, அதுக்கு முன்னாடி வருஷம் விழுந்த டப்பான்னு எல்லாமே அதுல கிடக்குறோம் நம்ம. ஆக எவ்வளோ நாள் இந்த மாதிரி கிடக்குறோம்னு தெரியல. அப்ப பெருமாள் ஒரு ஒரு அவதாரமா எடுக்கிறார், ஒரு ஒரு அவதாரம் எடுத்தும் ஒன்னொன்னுத்த மீட்டெடுக்கிறார், இவ்வளோ ஜீவாத்மாக்களை கடையேற வைக்கிறார். ஆனாலும் அவர் வந்து எத்தனை அவதாரம் எடுத்தாலும், எத்தனை தடவை குனிஞ்சு எடுத்தாலும் அவருக்கு அத்தனை கிடைக்கிற அளவுக்கு இங்க ஜீவாத்மாக்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. ஆக அந்த விழுந்த சொம்பு ஒரு தடவை தான் விழுந்தது, பலகாலம் அதுல இருந்து வெள்ளையே வரல. அந்த விழுந்த உடைமைக்கு ஒரு முழுக்கு, ஆனா உடையவனான பெருமாளுக்கு அத்தனை முழுக்கு போட்டாலுமே ஒவ்வொரு தடவை எத்தனையோ பேரை கரையேத்தர, ஆனா இன்னும் மாளல. சில சமயம் அவரால குதிக்க முடியல அப்படின்னா, வேற ஒருத்தரை கூப்பிட்டு நீர் குதிச்சு அதெல்லாம் எடுத்துக்கூடும் அப்படின்னு கேக்குறாருன்னா, அவர் தான் ஆச்சாரியன். இந்த தானே போய் முதல்ல முழுகி எல்லாத்தையும் எடுக்கலான்னு கிருஷ்ணனா வந்து பகவத்கீதை சொல்லி பார்த்தா முடியல. அதனால இனிமே நம்மளால ஒரு தடவையும் இதுல குதிக்க முடியாதுன்னு அடுத்த தடவைக்கு ஆச்சாரியனை கூப்பிட்டு இறக்கி விடுற. நீர் பார்த்து எல்லாரையும் மேல அனுப்போம் அப்படின்னு, என்னெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் மேல அனுப்போம். ஆக இந்த உடைமைக்கு ஒரு தடவை தான் முழுக்கு, ஆனா அந்த உடையவனுக்கு பல தடவை முழுக்கு அப்படின்னு பெரியவா சாய்ப்பான். அந்த மாதிரி பிறந்து அப்படின்னா நம்மளுக்கு தான் இந்த அந்த கணத்துக்குள்ள விழுந்த சொம்பு வெளியே வராம வைகுண்டத்துக்கே போகாம கணத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கே, அந்த மாதிரி நம்ம இங்கேயே பிறந்து பிறந்து புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு இங்கேயே இருந்துட்டு இருக்கும். ஆக பிறந்து அப்படின்ற பதமானது பெருமாளுக்கு ஏன் சொன்னா அப்படின்னா அவரோட சங்கல்பத்தினால அவர் பிறந்தார், நம்மள மாதிரி கர்ம வசப்பட்டு பிறக்கலங்கிறதுனால பிறந்து அப்படின்னா. ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அதாவது தர்மம்ன்றது வந்து கம்சன் கிட்ட மாட்டின் இருள்ல இருந்த காலத்துல அந்த தர்மத்தை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக அந்த இரவுக்கே வெளிச்சம் தர சூரியனா வந்து பிறந்தாராம் பெருமாள். யாதவ விதயத்துல நம் சுவாமி சாய்ப்பாரு சந்திர வம்சத்துல தோன்றிய சூரியன் அப்படின்வர். ஏன்னா சூரிய குலத்துல தோன்றினா சந்திரன் வந்து ராமச்சந்திரன், அவர் வந்து சூரிய குலத்துல வந்த சந்திரன் அவர். ரமயதீதி ராமஹான்னு மனசுக்கே அப்படி குளுமையே தர்றவர். ஆனா இந்த சந்திர வம்சத்துல வந்த சூரியன் ஏன் சூரியன் அப்படின்னா இவர் தான் வெளிச்சம் தரணும். ஏன்னா அது இருட்டுல ராத்திரியில பிறந்த அந்த இருளுக்கே ஒரு வெளிச்சம் தரணும் அப்படிங்கறதுனால சந்திர வம்சத்துல பிறந்த சூரியன் பெருமாள். அந்த ஓர் இரவில் இந்த இப்ப நம்ம பார்த்தோம்னா ராமாவதாரம் அப்படின்னு பெருமாளோட அந்த ஜென்மதினம் கொண்டாடினோம்னா ஸ்ரீராம நவமின்னும், நிருசிம்மனோட அவதாரம் அப்படின்னா நிருசிம்ம ஜெயந்தின்னுவோம், வராகனோட அவதாரம்னா வராக ஜெயந்தி, ஹயக்ரீவன் அவதாரம் பண்ண நாள்னா அது ஹயக்ரீவ ஜெயந்தி, கிருஷ்ணன் அவதாரம் பண்ண நாள் அப்படின்னா அத ஸ்ரீ ஜெயந்தின்னுவோம், கிருஷ்ண ஜெயந்தின்னுவோம், கோகுலாஷ்டமின்னுவோம், விதவிதமா சொல்லுவோம். ஏன் ஒரு பெருமாளுக்கு இத்தனை, அவருக்கு அவளுக்கெல்லாம் மட்டும் ஒரே ஒண்ணுதான் ஸ்ரீராம நவமி நரசிம்ம ஜெயந்தி, இவருக்கு மட்டும் ஏன் ஸ்ரீ ஜெயந்தின்னு ஒண்ணு கோகுலாஷ்டமின்னு ஒண்ணு அப்படின்னா, இவர் வந்து வெறும் பெருமாளா மட்டும் வரல, இவர் வந்து கீதைய சொன்னதுனால இவர் ஆச்சாரியன் ஸ்தானத்தையும் எடுத்துட்டு இருக்கார். அதனால இவருக்கு ஆச்சாரியன் ஸ்தானத்துக்காக ஒரு பேரு, இவர் பெருமாள் அவதாரம் பண்ணாருங்கிறதுக்காக ஒரு பேருன்னு இவருக்கு ஸ்ரீ ஜெயந்தி தனி கோகுலாஷ்டமி தனி ரெண்டு பேர்ல இவர் கொண்டாடுறோம். ஆனா ஏன் ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்றோம், பெருமாள் வந்து அவதாரம் பண்ணாருனா கிருஷ்ண ஜெயந்தின்றது இப்ப நமக்கு பழக்கத்துல இருக்கு, ஆனா பெரியவாள்னா இன்னைக்குமே கூட அத வந்து ஸ்ரீ ஜெயந்தின்னு தான் சொல்லுவா. ஏன் ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்றா அப்படின்னா, முதல்ல அந்த இருட்டுல வந்து குழந்தை பிறந்த உடனே அந்த இடமே அது காராகிரகம், வெளிச்சமே கிடையாது, அதுவும் அது ராத்திரியில அஷ்டமியில பிறந்திருக்காருன்னு போது வெளிச்சமே கிடையாது. இவரோ பயங்கர கருப்பு, அந்த ராத்திரியில இந்த கருப்புல பிறந்த பெருமாள் இருக்கிற இடமே தெரியாத அளவு இவர் கருப்பு. அப்படி இருக்கிற நேரத்துல அந்த இடத்துல முதல்ல தெரிஞ்சவ யாருன்னா பிராட்டி தான் தெரிஞ்சாலும், பெருமாளோட வக்ஷஸ்தலத்துல அந்த பிராட்டியானவள் தகதகன்னு அப்படியே தங்கமயமா தெரிஞ்சாலும், முதல்ல அந்த ஜெயந்தின்ற முகூர்த்தத்துல அவர் பிறக்கும் போது முதல்ல யார் தெரிஞ்சான்னா பிராட்டி தான் தெரிஞ்சாங்கிறதுனால அத ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு நம்ம இன்னைக்கும் அந்த ஸ்ரீ ஜெயந்தின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த இருட்டுல திருக்கண்டேன்னு பிராட்டி தான் முதல்ல தெரிஞ்சா, அதனால அந்த இரவு ஒரு சிறப்பான இரவு, அதனாலதான் ஓர் இரவில் அப்படின்னு. அந்த மாதிரி இரவு இன்னொன்னு நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஒரே இரவில் ரெண்டு தாய் ரெண்டு தந்தை, ஒரே ராத்திரியிலேயே அவருக்கு ரெண்டு அப்பா ரெண்டு அம்மா கிடைச்சதுனால அது ஒரு ஒப்பற்ற இரவு. இது மாதிரி இன்னொரு இரவு நிச்சயமா கிடைக்காதுங்கிறதுனால இது ஒரு இணையற்ற இரவு. இந்த மாதிரி விதவிதமா வர்ணிக்கிறா அந்த இரவை. இப்போ அந்த மாதிரி தசரதனை பார்த்தோம்னா, தசரதன் கௌசல்யை கைகேயி சுமித்ரை இவா நாலு பேரை சேர்ந்து வேண்டிட்டு நாலு குழந்தைகள் அவளுக்கு பிறந்தது. ஆனா வசுதேவர் தேவகி நந்தன் யசோதைன்னு நாலு பேர் வேண்டிட்டு ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்ததுனால இந்த ஒருவனும் வஸ்தி, அந்த தேவகியும் வஸ்தி, அந்த யசோதையும் வஸ்தி, அந்த ராத்திரியே அவ்வளவு வசதி. ஒரே ராத்திரியில ரெண்டு அப்பா ரெண்டு அம்மா இவருக்கு கிடைச்சதுனால அந்த ராத்திரிங்கிறதே அவ்வளவு வசதி அப்படின்னு ஓர் இரவில் அப்படின்னு. நாலு கை அஞ்சு தலையோட குழந்தைய பார்த்த உடனே ரொம்ப பயந்து போயிட்டாளாம் தேவகி. என்னப்பா அது பிறக்கும் போதே நீ இந்த மாதிரி நாலு கை அஞ்சு தலையோட பிறக்கிறையே அப்படின்னு. ஒரு மகன் அப்படின்ன உடனே என்ன நம்ம நினைப்போம்னா, நம்ம சொல் பேச்சை கேட்கிறவன் தான் நல்ல மகன் நினைப்போம். இந்த மாதிரி தேவகி பயந்து போய் சொன்னானா, இந்த மாதிரி நீ இருந்தேன்னா கம்சன் பார்த்தான்னா அவ்வளவுதான், அதனால நீ சாதாரண ஒரு குழந்தை மாதிரி இற அப்படின்ன உடனே அந்த ரெண்டு கைய மறைச்சுட்டாரான் பெருமாள். நாலு கையோட பிறந்தப்ப ரெண்டு கைய அம்மா சொன்னதுக்காக சொன்ன உடனே செஞ்சார் பெருமாள், ரெண்டு கைய மறைச்சுட்டாராம். ஆனா அந்த அஞ்சு தலை அப்படியே இருக்கேப்பா அப்படின்னு உடனே அவருக்கு புரியலையா, ஏதுமா அஞ்சு தலை ஒரு தலை தானே, தோ நாலு தலை தெரியறதே அப்படின்னா, அது வந்து உன்னோட பேரன்மா அது, நான் பிள்ளைக்கு எனக்கு ஒரு தலை தான், ஆனா உன் பேர பிரம்மா அது, அதுக்கு நாலு தலை அப்படின்னா. ஆக பிறக்கும் போதே புள்ள பேரன் மாட்டு பொண்ணு எல்லாரும் தெரிய சேவை சாதிச்ச ஒரு அற்புதமான இரவு அது. ஆக தேவகிக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பிறக்கும் போதே ஒரு பிள்ளை பேரன் மாட்டு பொண்ணோட சேர்த்து சேவிக்கிற பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது. அதனாலயே அந்த இரவுன்றது அவ்வளோ வசதி. அதே இரவுல ஒருத்தி மகனாய் வந்து சேர்ந்தார் இவர். ஏற்கனவே ஒருத்தி மகனாய்ன்னு சொன்னதுனால இன்னொரு தடவை எதுக்கு ஒருத்தி மகனாய்னு திருப்பி அதையே ரிப்பீட் பண்ணணும் ஆண்டாளானவள் அப்படின்னா, பலராமன் ஒரு மகனா ஒத்தியோட கர்ப்பத்துல உதிச்சார், அதாவது தேவகியோட கர்ப்பத்துல பையனா உதிச்சார். ஆனா அவர் பிள்ளையா பிறந்தது வேற ஒத்திக்கு, அங்கேந்து தேவகி கர்ப்பத்திலேந்து கிளம்பி ரோஹிணி வயத்துல அந்த கர்ப்பத்தை வாசம் பண்ண வச்சா. அதனால அவர் உதிச்சது ஒரு கர்ப்பத்துல, வாசம் பண்ணது வேற ஒரு கர்ப்பத்துலங்கிறதுனால அவர் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரி இல்லன்றது சொல்லணுங்கிறதுக்காக ஒருத்தி மகனாய் பிறந்தார், ஓரிரவில் இன்னொருத்தி மகனாய் இவர் வளர்ந்தார் அப்படின்னு சொல்றதுனால அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி பலராமன் மாதிரி இவர் கர்ப்பத்துல மாறல, பிறந்ததுக்கு அப்புறம்தான் மாறினார் அப்படிங்கறதுக்காக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் அப்படின்னு சாய்ச்சார். இப்ப வந்து இந்த தேவகிக்கு கிடைக்காத அனுபவங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சவ யாருன்னா இவ ஒருத்தி தான். அந்த ஒருத்திக்கு அது கிடைக்கல, இந்த யசோதேன்றவளுக்கு தான் அது கிடைச்சதுங்கிறதுனால இவளுக்கு இன்னுமே வசத்தீவும். அதாவது நம்ம இப்ப திருவாய்மொழிய சொல்லும் போது சொல்லுவா, திருவாய்மொழியோட பெற்ற தாய் நம்மாழ்வார்னா அதை போற்றி வளர்த்த தாய் ராமானுஜர் அப்படின்பா. ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொய்ப்பால் வளர்த்த இதன் தாய் ராமானுஜன். அந்த மாதிரி நமக்கு அந்த எவ்வளோ நமக்கு ஆழ்வார் எவ்வளவு முக்கியமோ அதை விட பன்மடங்கு முக்கியம் நமக்கு நம்மளுடைய எம்பெருமானார். ஏன்னா அவர் தான் அதை போற்றி வளர்த்ததுங்கிறதுனால தேவகிய விட யசோதையானவள் அவ்வளவு ஒசந்து போயிடுறா அப்படிங்கறதுக்காக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னா. நிருசிம்மன் கம்பத்துல ஒளிஞ்சர், வாலி வதத்தும் போது சோலையில ஒளிஞ்சர் ராமன். வாமனனா வந்து திருவிக்கிரமனா வளரும் போது இந்த வாமனனோட சரீரத்துல ஒளிஞ்சார் திருவிக்கிரமன். இப்போ கிருஷ்ணன் யசோதையிடம் ஒளிந்தான் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். ஆனா இந்த மாதிரி ஒளிஞ்சு வளர்ந்தான்னு சொல்றதை விட இதுக்கு இன்னும் ஒரு அழகான வியாக்கியானம் கொடுக்கறா, அவன் ஒளிர்ந்து வளர்ந்தான் அப்படின்றதுதான் தமிழ்ல ஒளிஞ்சு வளர்ந்தான்ற மாதிரி அது அர்த்தமாயிருக்கு. ஒளித்து வளர அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒளிர்ந்து வளர்ந்தான் அப்படின்னு பெரியவா சாய்க்கிறான். அதாவது ஒளிர்ந்து அப்படின்னா ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது, ஜாஜ்வல்யமா வளர்ந்தான். கோகுலத்துல ஒருத்தி மகனா பிறந்த போதும் ஒளிர்ந்தான். ஏன் ஒளிர்ந்தான்? பிராட்டியால் அவன் ஒளிர்ந்தான். நடு இரவுல ஒருத்தி மகனாய் மாறிய போதும் அவன் ஒளிர்ந்தே வளர்ந்தான் அப்படின்னு சாய்க்கிறான். ஆக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி பொறுக்க மாட்டாத கம்சனை சொல்ற சொல் இந்த தரிக்கிலானாகி. அவனால நிம்மதியாவே இருக்க முடியலையாம். எப்ப பார்த்தாலும் எட்டு எட்டு எட்டு எட்டாவது எட்டாவது எட்டாவதுன்னு அந்த எட்டு அஷ்டாட்சரத்தை அப்படி நினைச்சிருந்தான். அவன் எப்பவுமே தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த பெருமாளுக்கு உடலாலும் மனதாலும் செயலாலும் தீங்கு நினைத்தான் கம்சன் அப்படின்னு சாய்க்கிறான். அப்படி என்ன அவன் வந்து என்ன அப்படி தீங்க நினைச்சான் அப்படிங்கறத இங்க ஆண்டாள் சொல்லவே இல்லை. ஏன்னா அவளுக்கு அது சொல்றதுக்கு கூட அவ்வளவு விருப்பம் இல்லையாம். அதனால அது என்னன்றது சொல்லல. ஆனா தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து அவன் நினைச்சது தப்புன்னு அவனுக்கு புரிய வச்சார் பெருமாள். நீ வந்து என்னை பத்தி தப்பா நினைச்சுட்டு இருக்க அப்படின்றத பெருமாள் புரிய வச்சு கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே. பெருமாள் வந்து அவனோட வயத்துல நெருப்ப வச்சார் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாதான். ஏன்னா பெருமாள் அந்த மாதிரி பண்றவர் இல்லை. தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு இது அவனே அவனுக்கு உருவாக்கின்றது. அவனோட பயமே அவனுக்கு ஒரு நெருப்பா மாறின்றது அப்படின்பா. ஏன்னா பெருமாள் வந்து அக்னி ரூபமா இருக்கிற பெருமாளையே அவன் நினைச்சிருந்ததுனால அவனோட வயத்துல அவனேதான் அந்த மாதிரி பண்ணிட்டான். பெருமாள் அந்த மாதிரி பண்ண மாட்டார். ராமாயணத்துல ராவணனோட கண்ட்ரோல்ல தான் அக்னி தேவனே இருந்தான். ஏன்னா அத்தனை நவகிரகங்களும் இந்திரலோகத்துல இருக்கிற அத்தனை தேவதைகளும் ராவணனோட கண்ட்ரோல்ல தான் இருந்தான். அப்ப எப்படி ஹனுமானால இலங்கையை எரிக்க முடிஞ்சது அப்படின்னா, இலங்கையை எரிச்சது அந்த அக்னி தேவன் இல்ல, சீதையோட சோகமும் பயமும் தான் இலங்கையை எரிச்சது அப்படின்வா. அந்த மாதிரி அந்த ஆயர்களின் சோகம், ஐயோ நம்ம கிருஷ்ணனுக்கு எப்பப்பத்தால ஏதோ ஒரு துன்பத்தை கொடுத்துட்டே இருக்கானே இந்த கம்சன்னு, அந்த ஆயர்களோட சோகம், வசுதேவரோட சோகம், தேவகியோட சோகம், நந்தன், யசோதை, இந்த மாதிரி எத்தனை பேர், அத்தனை பேரோட சோகம் தான் கம்சனோட வயத்துல போய் நெருப்பான்னு இருந்தான். பெருமாள் ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பெருமாள் பகைவரை கெடுக்க மாட்டார், அந்த பகைமையதான் கெடுப்ப. அதனால கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, அவனே தான் நினைச்சுன்னா பெருமாள் தான் இந்த மாதிரி பண்றானா, பெருமாள் ஒரு நாளும் அப்படி பண்ணல. நெடுமாலே அப்படின்னா கம்சவதம் முடிஞ்சு அவனோட உயிர் ஜோதிஷானது பெருமாளோட ஹிருதயத்துல போய் சாயுஜ்யத்தை அடைந்தது அப்படிங்கிறான். அதாவது தன்னோட பகைவர்க்கு கூட, அவருக்கு பகைவர் கிடையாது, தன்னை பகைவனா நினைக்கிறவனுக்கு கூட தன்னோட இதயத்துல இடம் கொடுப்பவர். அதனாலதான் அவர் நெடுமால் அப்படின்னு பதம் அங்க. உன்னை அறுத்தித்து வந்தோம், பெருமாள் கிட்ட பக்தி பண்றதுக்கு கூட நிறைய புண்ணிய பலம் வேணும், அதனால உன்னை வேண்டிண்டு வந்திருக்கும். ஏன்னா இது இதுல ராமாயணத்துல வரும்போது பர்த்தாக்கு பணிவிட பண்றதுதான் ஒரு பாரியாளோட கடமை அப்படின்னு ராமன் வந்து கௌசல்யா கிட்ட அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வருவார். உடனே சீதையானவள் அதையே திருப்பி சொல்லுவோம், இப்பதானே நீர் கௌசல்யா கிட்ட சொன்னேர், உங்க அம்மா கிட்ட சொன்னேரே, அப்ப பர்த்தாக்கு பணிவிடை பண்றதுதானே ஒரு பாரியாளுக்கு முக்கியம், அதே மாதிரி என்னையும் நீர் அப்ப காட்டுக்கு அழைச்சிட்டு போகணும், ஏன்னா உமக்கு பணிவிட பண்றது எனக்கு முக்கியம்னு சொன்னாள் சீதை. அதே மாதிரி இங்க ஆண்டாள் சாய்க்கிறா, உன்னை அறுத்தித்து வந்தோம், ஒரு விபீஷணன் மாதிரி, குசேலன் மாதிரி உன்னையே கேட்டு வந்திருக்கோம் நாங்க, நீதான் வேணும்னு வந்திருக்கோம், அதனால உன்னை அறுத்தித்து வந்தோம், பறை தருதி ஆகில், நாங்க கேக்குற அந்த பறையை நீ தருவாயாக அப்படின்னு வேண்டா. அப்படி அப்படி கேட்டதுக்கு திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி, அப்படி நீ கொடுத்த என்ன நாங்க என்ன பண்ணுவோம், திருத்தக்க செல்வமும், திருவான பிராட்டிக்கு தக்க செல்வம் எது யாரு அப்படின்னா அது பெருமாள் தான். திருத்தக்க செல்வம் அப்படின்னா அது பெருமாள் சொல்ற வார்த்தை. ஏன்னா திருவுக்கும் திருவாகிய செல்வா, கோலமலர் பாவைக்கு அன்பாகிய அன்பன் அப்படின்னு எல்லாம் ஆழ்வார் சாய்ச்சிருக்கா. அதனால எம்பெருமானுக்கும் அவனோட அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்றதுதான் பெரிய செல்வம். ஆக பிராட்டி பெருமாள் அவளோட அந்த கைங்கரிய பெறர்கள் இவாளுக்கு நம்ம பண்றதுதான் பெரிய செல்வம்னு நமக்கு உணர்த்தரா இந்த இடத்துல. சாதாரண செல்வமா நம்ம சொல்ற இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கூட பெருமாள் விஷயமாவும் பாகவதர்கள் விஷயமாவும் நம்மளால அது செலவழிக்க முடிஞ்சதுனாதான் அது திருத்தக்க செல்வமா இருக்கும். இல்லன்னா அது வெறும் செல்வம் தான், அது அது செல்வத்திலேயே சேர்த்திக்கு கிடையாது. ஆக அந்த மாதிரியான திருத்தக்க செல்வம், திருவான பிராட்டிக்கும் அவளுக்கு தக்க செல்வமான பெருமாளுக்கும் சேவகமும் பண்ணி நாம் பாடுகின்றோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, சேவகம் அப்படின்னா வீரியம்னு ஒரு அர்த்தம் உண்டுன்னு சாய்க்கிறா பெரியவா. எம்பெருமானே உனக்கு கைங்கரிய செல்வம் அப்படின்ற அந்த செல்வத்தை பத்தி, அதையும் பத்தி, உன் வீரியத்தையும் பத்தி நாங்க இங்க பாட வந்திருக்கோம். உனக்கு செய்யப்படும் கைங்கரியமும் உன்னுடைய வீரியமும் இதெல்லாம் தான் எங்களுக்கு முக்கியம்னு நாங்க பாட வந்திருக்கோம். உற்றேன் உகந்து பணி செய்து உன்பாதம் பெற்றேன்னு ஆழ்வார் சாய்ச்சா மாதிரி உனக்கு பணி செய்யறது தான் முக்கியம்னு வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னா. வருத்தம் தீர்ந்தாலே சந்தோஷம் தானே, அது ஏன் தனியா மகிழ்ந்துன்னு வேற சொல்லணும் அப்படின்னா, வருத்தம் தீர்றதுன்றது வேற, மகிழ்ந்துன்றது வேற. அதாவது இப்ப நமக்கு ஒரு கடன் இருக்கு அப்படின்னா, அந்த கடன் தீர்றதுன்றது வருத்தம் தீர்றது. ஆனா அதுக்கு மேல நமக்கு பணம் வந்ததுனாதான் அது வந்து மகிழ்ந்து, இல்லனா திருப்பிதான் நம்ம கடன் வாங்குவோம். அதனால வருத்தம் தீர்றது வேற, மகிழ்ந்துன்றது வேற. வியாதி இருக்குன்னா வியாதி தீர்றதுன்றது வேற, அதுக்கப்புறம் ஆரோக்கியம் வளர்றதுன்றது வேற. ஆக நமக்கெல்லாம் பெருமாள் கிட்ட போய் எப்படி கேட்கணும்னு கூட தெரியாது, அத கூட நமக்கு சொல்லித்தரா நம் நாச்சியார். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து, எங்களுக்கு ரெண்டுமே வேணும், வருத்தமும் தீரணும் நாங்க மகிழவும் மகிழணும் அப்படின்னு. எப்பவுமே நம்ம பார்த்தோம்னா ஆண்டாளோட அந்த எண்டிங் நோட் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே பாசிட்டிவ் நோட்டா தான் முடியும். அவ எப்பவுமே வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவ் அப்ரோச்ல தான் நம்ம பார்த்தோம்னாலே தெரியும், எங்கேயுமே ஒரு சோகம், ஒரு கவலை, ஒரு பயம் அது எதுவுமே கொடுக்க மாட்டா அவளோட பாசுரத்துல. எப்பவுமே அவளது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எண்டிங்ல தான் முடியுங்கிறதுனால மகிழ்ந்து அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறான். இப்ப இதோட உட்கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சம்சாரம்ங்கிறது ஒரு பெரிய இரவு, ஒரு பெரிய ராத்திரி. இது இதுல எப்பவுமே நம்ம என்ன பண்றோம், தூங்கிண்டேதான் இருக்கும். ஏன்னா இரவுன்னா நம்ம அதுதான் பண்ணுவோம். ஆக இந்த சம்சாரம்ன்றதுல நம்ம எப்பவுமே தூங்கிண்டே இருக்கும். ஆனா பிரபன்னனான நம்ம எல்லாருக்குமே ரெண்டு தாய் உண்டு. ஒன்னு வந்து ஜனக மாதா, ஜனன மாதா, நமக்கு உயிர் கொடுத்தவோ. இன்னொரு மாதா யாருன்னு பார்த்தோம்னா மூல மந்திரம். அதன் மூலமா நமக்கு ஒரு ஆத்ம ஞானம் நமக்கு வளர்றது. ஆனா இது வெளியில தெரியாம ஒளிச்சு வளர்றது. ஏன்னா நமக்கு வந்து இது வெளிப்படையா தெரியாது. இவா யாரை பார்த்தவொடனே நமக்கு தெரியுமா இவா பிரபன்னா, இவாளுக்கு ஆத்ம ஞானம் வளர்ந்துருதுலாம் நமக்கு நேரடியா தெரியறதா, தெரியறது இல்ல. ஆக இந்த ஞானமானது நமக்கு ஒளிச்சு வளர்றது. பாபங்கள் நிறைய பண்றோம், நம்ம பிரபன்னன் ஆனாலும் நமக்கு தெரிஞ்சு தெரியாம நிறைய பாபங்கள் பண்றோம். அதெல்லாம் நம்மளால தரிக்க இயலாம நம்ம தவிக்கிறோம். ஆக இந்த பாசுரத்தோட அந்த அர்த்தத்தோட சேர்த்து நம்ம இதை பார்த்துன்னு வந்தோம்னா நமக்கு புரியும். நம்ம ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி நம்மளால இந்த பாபங்களை தரிக்க இயலாம நம்ம தவிக்கிறோம். தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்று, நாம் செய்யற இந்த தீங்கு செயலுக்கு பலனை கொடுத்து நரகத்துல தள்ளணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அந்த கருத்து அழியும்படி செய்து. ஏன்னா நம்ம பிரபன்னன் ஆயிட்டதுனால நரகத்துக்கு தள்ளாம அந்த கருத்தை அழியும்படி செய்து, கம்சன் மாதிரி இருக்கிற க்ரூரமான பாபத்தோட வயத்துல நெருப்பென்ன நிற்கும் நெடுமாள், என்னுடைய பக்தர்களை நீ அங்க கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு தடுத்து நம்மளை காப்பாத்துற நெடுமாலே உன்னை வேண்டுகிறோம், மோக்ஷத்துல பலவிதமான கைங்கரியங்களையும் எங்களுக்கு நீ தந்தருள வேணும் அப்படின்னு இங்க வேண்டாம். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், உன்னை அதுக்காக நாங்க இந்த மோக்ஷத்தை கேட்டு உன்கிட்ட வந்திருக்கோம், அதுக்கு காரணமான அந்த சரணாகதிய எந்த வித குறைவும் இல்லாம நாங்க அனுஷ்டிக்கிறதுக்கு நீர்தான் அருள் புரியணும் அப்படின்னு கேக்குறா. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி, இங்க இருக்கிற காலம் வரைக்கும், அதாவது இந்த பூலோகத்துல இருக்கிற வரைக்கும் திருத்தக்க செல்வமான இந்த ஸ்ரீயப்பதியான பெருமாளை தெரிஞ்சுண்டு, அந்த இந்த மாதிரி பாசுரங்கள்லாம் நாங்க அன்வைச்சுண்டு, இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், யார் யாரெல்லாம் வேதங்கள்லாம் ஓத முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இத வாசிக்கிறது, கேக்கிறது, அடுத்த வாழ்க்கை எடுத்து சொல்றது, கோவில்ல போய் அர்ச்சைய சேவிக்கிறது, கோவில்ல கைங்கரியங்கள் பண்றது, உன்னோட அடியார்களுக்கு உகந்த பணி செய்வது, இத மாதிரி இது போன்ற சேவகமும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் நாங்க பண்ணி உன்னுடைய பெருமைய நாங்க பாடிட்டு இருந்தோம்னா எங்களுடைய சம்சார வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து நாங்க இந்த பூலோக வாசம் முடிஞ்ச உடனே நாங்க மோக்ஷத்துக்கு வந்து மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்ற பாசுரமா இது நமக்கு கொடுத்துருக்காடியே. ஆக இந்த பாசுரத்தின் மூலமா நமக்கு என்ன வேணும், அதை நம்ம எப்படி கேட்கணும், அதையும் நமக்கு அழகா ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.